ಸಹಸ್ರಾಂಗ ಪರಕಾಲಂ ನಿತ್ರಯಾಪ್ತ ಲಕ್ಷಣಾಪ್ತ ರಕ್ಷಣೆ ಯದಿದ್ದು ಯುಗಾಗಮಾಂತಂ ಆಚಾರ್ಯ ಭಕ್ತಿ ಪರಿಪೂತ ಮನರ್ಗಶೀಲಂ ಗೋಪಾಲ ದೇಹಿಗ ಮುನಿಂ ಗುರುಮಾಶ್ರಯಾಮಃ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಬ್ರಹ್ಮತಂತ್ರೋತ್ತಮ ಗುರು ಕರುಣಾವಾಪ್ತ ಸಕ್ರಾಂಗ ಭಾಷ್ಯಂ ವೈರಾಗ್ಯಾಚಾರ ವಾರ್ಧೌ ವರದ ಪದಮುಖೆ ಲಕ್ಷ್ಮಣೇನಸ್ತದಾರಂ ಶ್ರೀ ವಾಗೀಶಾತ್ತುರ್ಯಂ ಷಡರಿಪು ಗಜರಾಡ್ವೇದ ಚೂಡಾರ್ಯ ಮೂರ್ತಿಂ ನೂತನಂ ಶ್ರೀರಂಗನಾಥಂ ಕಳಿಮದನ ಗುರುಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಂ ಸಯಾಮಃ ನವ್ಯ ಶ್ರೀರಂಗನಾಥಾಧ್ಯ ಅಧ್ಯಾತ್ಮಗ್ರಂಥ ಬೋಧಕಾನ್ ಪೂರ್ವಾಚಾರ್ಯಾನ್ ಅಹಂ ವಂದೇ ಪ್ರಣಮ್ರ ಮನಸಾ ಸದಾ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ಪರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ವಾಂ ಸದಾ ಹೃದಿ ಪ್ರಾಯ ಪ್ರವದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯ ಮುದ್ರಿತ ಉಲ್ಲಾಸ ಪಲ್ಲವಿತ ಪಾಲಿತ ಸಪ್ತಲೋಕೀ ನಿರ್ವಾಹಕೋ ರಚಿತ ನೇಮ ಕಟಾಕ್ಷ ಲೀಲಾಂ ಶ್ರೀರಂಗ ಹರ್ಮ್ಯದಳ ಮಂಗಳ ದೀಪರೇಖಾಂ ಶ್ರೀರಂಗ ರಾಜ ಮಹಿಷೀಂ ಶ್ರಿಯಮಾಶ್ರಯಾಮಃ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ತ ನಮೋ ಭಾಗಮಧೀಮಹೆ ವೃಣೀಮಹೆ ಚದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ತ ನಮೋ ಭಾಗಮಧೀಮಹೆ ವೃಣೀಮಹೆ ಚದ್ರಾದ್ಯೌ ದಂಪತಿ ಜಗದಾಂಪತಿ ಪ್ರಾಯ ಪ್ರಪದನೆ ಪುಂಸಾಂ ಪೌನಃಪುಣ್ಯಂ ನಿವಾರಯನ್ ಹಸ್ತ ಶ್ರೀರಂಗ ಭರ್ತುರ್ಮಾಂ ಅವ್ಯಾತ್ ಅಭಯ ಮುದ್ರಿತ ಓಮಿತ್ಯಭ್ಯುಪಗಮ್ಯ ರಂಗ ನೃಪತೆ ಅನ್ಯೋಚಿತಾಂ ಶೇಷತಾಂ ಸ್ವಾತಂತ್ರ್ಯಾದಿಮಯೀಂ ಅಪೋಹ್ಯ ಮಹತೀಂ ಆದ್ಯಾಂ ಅವಿದ್ಯಾಸ್ಥಿತಿಂ ನಿತ್ಯ ಸಂಖ್ಯ ವಿಸೀಮ ಬೂದಿ ಗುಣಯೋ ಯಾಯಾಮನಾಯಾಸತಃ ಸೇವಾ ಸಂಬದಮಿಂದಿರೇಶ ಇವಯೋ ಐಕಾಂತಿಕಾದ್ಯಂತಿಕಿ ವ್ಯಾಸತಿಲಕಂ 30th ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕೆ முன்னாடி ஸ்லோகத்துல சுவாமி என்ன ஆரம்பிச்சார், தொயிசதி ரங்க துர்ய சரணாகத காமதுகே. ஹே பெருமாளே, பெரிய பெருமாளே, சரணாகத காமதுகே, சரணாகதனுக்கு வேண்டிட்டெல்லாம் தருங்கோதில் அறுக்கக்கூடியனான தேவரீர்னுக்க நான் என்ன பண்ணேன், நிருபதிக பிரவாக கருணா பரிவாகவதி, நிரதிகமான கருணை உடையவனாய் வேண்டிட்டெல்லாம் தருவதற்கு சித்தமா ஆயுஹு அர்த்தாஞ்ச போகாஞ்ச அனுஷங்கிகான் ததாதி தியாயினோ நித்தியம் அபவர்க பிரதோஹரிஹின்னா பிரமாணம் சொல்றது. அதனால ஐகிக ஆமுஷ்மிகமான சகல பலன்களையும் கொடுக்கறதுக்கு உருப்பட்டு நிற்கக்கூடியதான தேவரை நிற்க செய்து அடியன் என்ன பண்ண, பரிமித தேச கால பலதான் பல பலதா கிருத்திகான் கதமதி குர்மஹே விதிஹிவ பிரமுகான். தேவரையர் இருக்க செய்து இந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் போய் ஆசிரியச்சிரு வேணும். இந்த பிரம்மருத்ராதிகள் எல்லாம் பலப்பிரதாக்களா இருக்கார்களே, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடையறிந்தனவே அவரவர் இறையவர் குறைவிலர் அப்படின்னு அது ஆழ்வார். அந்தந்த தேவதைகள் அந்த தேவதாந்திரங்களை போய் ஆசிரியிக்கிறோம். ஞானம் சேர் மகேஸ்வராஜுங்கிறது பிரமாணம். அதனால ஞானத்தை சம்பாதனை பண்ணணுங்கிறதுக்காக சிவன்ட்ட போகணுமோ, ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சே சுயமிச்சேது உதாசனார் அப்படின்னு ஒவ்வொரு தேவதையை ஆசிரியச்சா ஒரு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கிறதாக பிரமாணங்கள் சொல்றது. அப்படி கட்சி அந்த தேவதைகள்லாம் போய் ஆசிரியிக்கலாமோன்னா சகல பலப்பிரதனா தேவரீர் இருக்க செய்து அவளுக்கு இல்லாத ஒரு நெடுவாசி உண்டு தேவரீருடைய கொடுக்கக்கூடியதான பலன்களுக்கும் அவர்கள் கொடுக்கக்கூடியதான பலன்களுக்கும். அவர்கள் கொடுக்கக்கூடியதான பலன்கள் கை கொள்ள வேண்டியதும் இருக்கும் விளக்க வேண்டியதும் இருக்கும். ஆனா தேவரீர் கொடுக்கறது கை கொள்ள வேண்டியது மாத்திரமே இருக்கும், விளக்க வேண்டியதே இல்ல. வேண்டிட்டெல்லாம் தரும் தரும்னு சொன்ன ஆழ்வா மேல கோதில்ங்கிற பதத்தை உபயோகப்படுத்தும். கோது இல்லாதபடி கொடுப்ப, கழிக்க வேண்டிய அம்சம் இல்லாதபடி கை கொள்ள வேண்டிய அம்சமே மறுக்கும்படியாக கொடுப்பார். அதனால விதிஹி பிரமுகான் அமுகான், இந்த பிரம்மருத்ராதிகள்லாம் பலப்பிரதானம் பண்ணுபவர்களா இருந்தாலும் சகல பலப்பிரதானமும் பண்ண முடியாது, மோக்ஷாட்சியமான பெரிய பலனை கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கக்கூடிய பலனும் அல்பாஸ்திர பலன்கள் தான் கொடுப்பா. அந்த பலன்லையும் கை கொள்ள வேண்டியது இருக்கும், கழிக்க வேண்டியது இருக்கும். அதனால இவாள போய் அது மாத்திரமில்ல, இவர்கள் சுதந்திரர்களா கொடுக்கல. இவர்கள்லாம் என்னன்னா எல்லாம் பெருமாளாலே ஆகித சக்திகளாக கொண்டு தொன்மிருத்ர மகாபாகோ மோகசாஸ்திராணிகாரைய பிரசாத குரோதஜோஸ்மதோ ததா தரிசித பந்தானோ சிருஷ்டி சம்ஹாரகாரகோ அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. பிரம்மருத்ராதிகள்லாம் எம்பெருமானுடைய கோபத்தினாலையும் எம்பெருமானுடையதான சந்தோஷத்தினாலையும் உண்டானவர்கள் பிரம்மாவும் ருத்ரானும். அவர்கள் எம்பெருமானாலே சதா தரிசித பிந்தானா, எம்பெருமானாலே காட்டப்பட்ட வழியை உடையவர்களாய் சிட்டி சம்ஹாரக்காரகர்களாய் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு தன்னுடைய சக்திக்கு உட்பட்டதான பலன்களை கொடுக்கக்கூடியவர்களா, பகவானா பகவான் கொடுத்து அந்த பலனை கொடுக்கக்கூடியவர்களா இவெல்லாம் இருந்துட்டான். யாரு? பிரம்மருத்ராதிகள்லாம். அப்ப சர்வேஸ்வரனாய் சர்வருக்கும் சர்வ பல பிரதானனாய் கோன்ய பிரஜா பசுபதி பரிசாதிகசிய பாதோதகேன சசிவஹா சசிரோ திருதேனன்னு ஆழ்வாள வந்தார். சொன்னா போல பிரம்மருத்ராதிகளுடைய ஆபத்தையும் போக்கி அவர்களுக்கு வேண்டியதான அபீஷ்டமான பலன்களையும் அனுகிரகம் பண்ணி அவர்களை ஒரு சுவாமிங்கிற ஒரு ஸ்தானத்துல கொண்டு கொண்டு வச்சு அவர்களை கொண்டு லோகத்துக்கு பலன் கொடுக்கும்படியாக பண்ணி இவ்வளவும் பண்ண சர்வேஸ்வரன் சர்வகாரண பூதனான பெரிய பெருமாள் இருக்க செய்து தேவர் இருக்க செய்து நான் போய் இன்னொருத்தங்கால போய் விழுவேணும். கீழ் ஸ்லோகங்கள்ல துரீஸ்வரால் வாசல்ல போய் நிற்க மாட்டேன்னார். துரீஸ்வரால்னா ராஜாக்களை சுத்ர நரேந்திரர்களை சொல்றதோன்னா இந்த சுத்ர நரேந்திரர்கள் எந்த தேவதாந்திரங்களை ஆசிரியிச்சு தான் சில ஐஸ்வர்யங்களை ஒரு அல்பாத்திரமான பலன்களுக்காக தேவதாந்திரங்களை ஆசிரியிச்சிருக்கார்களோ அந்த தேவதாந்திரங்களையும் தேவதாந்திரங்களுக்கு பல பிரதானம் பண்றவன் சர்வேஸ்வரன். அவன் இருக்க செய்து நான் போய் அவன் கால தேவதாந்திரங்கள் காலில் தான் விழுவேணும், ராஜாக்கள் காலில் விழ வேண்டாம். அந்த தேவதாந்திரங்கள் அந்த ராஜாக்கள் ஆசிரியக்கூடியதான தேவதாந்திரங்கள் காலில் விழலாமோனா அதுலயும் விழமாட்டேன்னு சாதிச்சார் முதல் ஸ்லோகத்தை. தொய் தொய் சதி தேவரை இருக்க செய்து ரங்க துரிய சரணாகத காமதுகே, சரணாகதனுக்கு வேண்டுட்டெல்லாம் தரணும். காமதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்தது போருங்கிற எண்ணம் பெருமாளுக்கு இல்ல. நின்று முளை வழிய நினைத்து நின்று பால் சோற. அப்ப இந்த நாச்சியாத்திரத்துல திருப்பாவையில சொன்னால கணத்திலன் கத்தரமை தந்து கிறங்கி நினைத்து முளை வழிய நின்று பால் சோறன்னு சாதிச்சால அது மாதிரி சரணாகதனுக்கு பண்ணது போரும் அப்படின்னு தோணினான்னா அனுகிரகம் பண்றது குறையறதுக்கு. பிராட்டி ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா தஸ்மேஜி தஞ்சலிபரம் வகதே விஹீரிய அஸ்மைன கிஞ்சித் உச்சிதம் கிருதமித்த தாம்ப தொன்லஜசே கடைய போயம் உதார பாவகான்னு பராசரப்பட்ட ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல பெரிய பிராட்டியார் இடத்துல பிரார்த்திச்சார். எல்லாத்தையும் கொடுத்து இந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு நினைச்சு இருக்கக்கூடியதான சுபாவம் பெருவாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கு. நல்லா சரணாந்த காம துக்கே, இதுக்கு நான் கொடுத்தேன்னா எனக்கு ஏதாவது பிரதிபலனை எதிர்பார்த்து இவன் என்ன பூசை பண்ணா அதனால இவனுக்கு கொடுத்தேன்னு நினைச்சு பெருமாள் தாயார் கொடுக்கறாளோன்னா நிரவதிக பிரவாக கருணா, கட்டு கடங்காமல் எல்லையற்றதாய் கரை தாண்டி வரக்கூடிய கரைபுரண்டு வரக்கூடியதான கருணையாலே பண்ணார்கள். பரிணாகவதி, இப்படி தேவரியருடையதான கருணை தேவரி இவ்வளா இருக்க செய்த இவாள்லாம் எப்படிப்பட்டவளா இருக்கார். பரிமித தேச கால பலதான், பரிமிதமான தேசம் இந்த தேசத்துலதான் இவ கொடுப்பார், இந்த தேசம்தான் கொடுக்க முடியும், இந்த காலத்துலதான் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர்களுக்கு எல்லாம் குறைச்சலான சக்தி. பரிமித தேச கால பலதான் பலதா கிருதிகான் கதம் அதி கொர்மஹே, அவர்கள் எப்படி போய் ஆச்சரிப்போம்? யாரு? விதிஷிக விதிஷிவ பிரமுகான் அமுகான், விதின்னு சொல்லக்கூடிய பிரம்ம சிவன். இந்த சிவனுக்கு எல்லாமே இவனுக்கு சிவனா இருக்கிறதுக்கு காரணம் பாதோதகேன சிவஹா சசிரோத்ருதேன, பெருமாளுடையதான ஸ்ரீபாத தீர்த்தத்தினாலதான் இவனுக்கு சிவத்துவமே ஏற்பட்டது. அமங்கல தேவதைக்கு மங்களமான பேர், சிவன்னா மங்களம்னு அர்த்தம். இந்த மங்களமான பேரு ஸ்மசான வாசியாய் ஸ்மசான பஸ்மத்தையே பூசிந்துக்க கூடியதான உடம்பு புல்லா பூசிந்துக்க கூடியதான அந்த அமங்கல தேவதைக்கு மங்களமான பேர் எப்படி ஏற்பட்டதுன்னா பகவத் பாதோதகத்தை சிரசனால தரிசதினாலேயே அவனுக்கு அந்த திருநாமம் ஏற்பட்டது. அதனால விதிஷிவ பிரமுகான் அமுகான், அவர்களை போய் கதம் அதிகுர்மஹே, விதிஷிவ பிரமுகான் அமுகான் கதம் அதிகுர்மஹேன்னு கேட்டார். இவாளை போய் எப்படி நான் ஆச்சரிப்பேன்? தேவரையர் சகல பலப்பிரதராய் சகலருக்கும் கொடுப்பதற்காக நிரவதிகமான தயாசாகரமா தேவரையர் இருக்க செய்து நான் போய் இவ காலில் ஒழுவேணும்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இப்ப இந்த ஸ்லோகத்தை தேவரீர் எனக்கு பண்ணி வச்சதான தேவரீருடையதான அனுகிரக விசேஷத்தால மயர்வர மதுநல மருளுனன்னு ஆழ்வார் சாதிச்சா போல இந்த ஞானத்துல கூடிய மாந்தியங்கள்லாம் போச்சு. ஞான மாந்தியம்னா என்ன அப்படின்னார், நான் எனக்கு சேஷபூதன் அல்லன், நான் இன்னொருத்தருக்கு சேஷபூதன் அல்லன். இப்ப இதுவரில் சொன்ன ஸ்லோகங்கள் நான் ராஜாக்களை போய் ஆச்சரியக்கிறது, ராஜாக்கள் ஆசிரியக்கூடிய தெய்வங்கள் ஆசிரியக்கிறது, இதெல்லாம் அன்யசேஷத்த நிவர்த்தனம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல விஷயத்தை சொல்றது. அன்யசேஷ நிவர்த்தனம் அப்படிங்கிறது எங்க காமிக்கப்படுறதுன்னா பிரணவ நமசனாலே காட்டப்படும். அப்ப சொதசேஷத்துவம் அன்யசேஷத்துவம் பரசேஷத்துவம், நான் எனக்கு நானே சேஷபூதனா இருக்கிறது, நான் எனக்கு இன்னொருத்தனுக்கு சேஷனா இருக்கிறது எல்லாம் கிடையாது, நான் எம்பெருமானுக்கே சேஷபூதன் அப்படிங்கிறது எங்க கிடைக்கிறதுன்னா திருமந்திரத்துல பிரணவ சப்தத்தினாலையும் நமசப்தத்தினாலையும் கிடைக்கும். இந்த திருமந்திரத்துக்கு சுவாமி ரத்தத்திரை சாரத்துல 10 விதமான யோஜனை சாதிக்கிறார். அதுல இந்த 10 விதமான யோஜனைகள்ல 7வது யோஜனை, 7வது யோஜனையில இந்த திருமந்திரத்தில் கூடியதான பிரணவம் என்ன சொல்றது அப்படின்னு சொல்றது. இந்த பிரணவமானது சொரூபத்தை சொல்றது. என்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னா சொதசேகத்தம் பரசேகத்தத்தை வர்ஜனம் பண்ணும். அதுக்கு மேல நமசப்தம் இருக்க, நமசப்தமானது அனிஷ்ட நிவர்த்தனத்தை பிரார்த்திக்கும். எனக்கு இந்த சம்பந்தங்கள்லாம் இருக்கக்கூடாதுங்கிறத நமசப்தம் பிரார்த்திக்கும். அதுக்கு மேலே நாராயண சப்தம் இருக்க, அது எனக்கு எது வேணும் யார்த்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த பிரார்த்திக்கிறது. இப்படியாக திருமந்திரத்தினுடைய 7வது யோஜனை இருக்கு. அந்த 7வது யோஜனைய இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிறார். அத வந்து கண்டக பதத்தினாலேயே சாதிக்கிறது. ஏன்னா தேவரீர் இடத்துல நாரியர் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சொரூபம் ஆச்சாரியா நிகரங்க துர்கிய மையிட்டே சொல்பாவசிஷ்டம் பலப்பா பரஹான்னு கீழே சாதிச்ச ஆச்சாரியனை முன்னிட்டு நான் இது என்ன பண்ணேன், நான் தேவரீர் ஆசிரியிச்சிட்டேன். தேவரீருடைய பொறுப்பு ரொம்ப குறைச்சல்னு சாதிச்சார். இந்த ஆச்சாரியால் ஆசிரியிச்சதோட பெருமை என்னன்னா தேவரீர் பண்ண அனுகிரக விசேஷம் என்னன்னா பாஷ்யை நைவ விமோகிதோஷ்மி குதிர்ஷாம் பக்ஷயின விக்ஷோபிதா, பாக்கிய மதங்களிலோ இல்ல குதிருஷ்டிகளுடைய மதங்களிலோ புகாதபடி மகான சிகரா இருக்கக்கூடியதான இவருடையதான கிடாம்பி ஆச்சாருடைய சந்ததியில பாஷ்யக்காரர் சம்பந்தத்தோட அடியனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தன்னுடைய லாபத்தை பேசினாரோ இல்லையோ. இப்ப அவள் ஆசிரியத்துடைய பலன் என்னன்னா நான் என்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சுட்டு, இந்த சொரூபத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னா நான் எனக்கு சேஷன் அல்லன், நான் பரசேஷன் இன்னொருத்தர்களுக்கு சேஷன் அல்ல. யாருக்கு சேஷன்னா நான் எம்பெருமானுக்கே சேஷபூதன். எம்பெருமானுக்கு சேஷத்தம் சொல்ற இடெல்லாம் பகவத் சேஷத்தம் தோத்து மடமெல்லாம் பாகவத சேஷத்தை பரியந்தமாக அனுசந்திக்க பிராப்தம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரமில்லை, இது எங்க தெரிகிறதுன்னா அயோக விபச்சேதம் அந்யயோக விபச்சேதம் அப்படின்னு ரெண்டு விதமான விபச்சேதம். சம்ஸ்கிருதத்துல ஏவ அப்படிங்கிற சப்தம் இருக்க, இந்த ஏவகாரத்துக்கு அர்த்தம் சொல்றச்சு பல அர்த்தங்கள் ஏவகாரத்துக்கு உண்டு. அதுல அயோக அந்யயோக விபச்சேதாதிகள் ஒரு அர்த்தம். எப்படின்னா சங்க சங்க பாண்டர ஏவ அப்படிங்கிறதும் அர்ஜுன பார்த்த ஏவ தனுர்தரஹா அப்படிங்கிறதும் இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். யோகம் யோக விபச்சேதம் அயோக விபச்சேதம். யோகம் யோகம்னா சேர்க்கை, சேர்க்கை சேர்க்கையினுடைய விபச்சேதம் மறுப்பு, சேர்க்கை இன்மையை சொல்லும் யோக விபச்சேதம்னா. அயோக விபச்சேதம்னா சேர்க்கை இன்மையின் இன்மை, அப்படின்னா சேர்க்கை நித்தியமா இருக்குன்னு சொல்லணும். அது எங்க கிடைக்கிறது அப்படின்னா இதுதான் இந்த நார பிரணவத்துல அ ஏவ அகார வாச்சியனான எம்பெருமானின் பொருட்டே மகார வாச்சியனான ஜீவன் அப்படிங்கிற அர்த்தத்துல கிடைக்கிறது. அதனால இவன் பொருட்டே அவன்னு சொன்னதுனால இதனால என்ன கிடைக்கிறது, இன்னொருத்தனுக்கு இவன் சம்பந்தி அண்ணு அன்ய யோக விபச்சேதா அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப சங்க பாண்டர ஏவ சங்கம் வெள்ளையாகவே இருக்கும் அப்படின்னா சிவப்பா இருக்காதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இவன் பகவானுக்கே சேஷபூதன்னா இன்னொருத்தனுக்கு சேஷபூதன் அல்லன் அப்படிங்கிறது பிரணவத்தினால கிடைக்கும். அதுக்கு மேல அயோக விபச்சேதம் அந்நியோக விபச்சேதம் சொன்னார். அயோக விபச்சேதம்னா இவனுக்கு தவிர வேற யாருக்கும் அன்வயிக்காது அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அது நமசப்தார்த்தத்துல காட்டப்படும். நான் இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லன்னு சொன்ன பிரணவத்தினால நான் எனக்கு உரியவனோன்னு கேட்டா நீ எனக்கும் உரியவன் அல்லன். முதல்ல அயோக விபச்சே அதாவது நான் இன்னொருத்தனுக்கு உரிய நான் இன்னொருத்தனுக்கு உரியவன் அல்லன்கிறத பிரணவமும் நான் எனக்கு உரியவன் அல்லன்கிறத நமசும் எனக்கு எது பிராப்தமோ அது நாராயண சப்தமும் காமிக்கிறதுன்னு ஒரு யோஜனை. இப்ப இந்த 7வது யோஜனையில இந்த ஒரே பிரணவத்திலேயே அயோக விபச்சேதமும் அந்நியோக விபச்சேதமும் காட்டப்படுறது. அதாவது நான் எனக்கு உரியவன் அல்லன், நான் பிறர்க்கு உரியவன் அல்லன். பிறர்க்கு பிறர்க்கு அப்படின்னா என்னுடையதான தேக இந்திரியங்கள், தேகேந்திரியங்களால உண்டானதான பந்துக்கள், மனைவி, மக்கள் இதெல்லாம். அப்ப இதுக்கெல்லாம் உரியவன் அல்ல. நான் யாருக்கு உரியவன்னா கண்ணபுரம் ஒன்றுடையார் கடியேன், மற்றவர்க்கு உரியேனோ அப்படின்னு ஆழ்வார் கேட்டா போல, நான் பகவத் சேஷபூதன். பகவத் சேஷத்தம்னா எங்க அப்படின்னா, அப்ப பகவானுக்கு தான் சேஷபூதனா, பாகவதர்களுக்கு சேஷபூதன் அல்லையானா, அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு சாதிச்சிருக்க அப்படின்னாலே, பகவத் சேஷபூதம் பகவத் சேஷத்தம் தோத்து மடமெல்லாம் பாகவத சேஷத்த பர்யந்தமாக அனுசந்திக்க பிராப்தம்னு தேசிகனுடையதான திருவார். அதனால நான் பகவான், பாகவதர்கள் இவர்களுக்கு சேஷபூதம். பகவத் பகவானை தவிர இருக்கக்கூடியதான பாகவதர்கள் அல்லாதவர்களுக்கு நான் சேஷபூதன் அல்லன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப நான் எம்பெருமானுக்கே சேஷபூதன், எம்பெருமானுக்கு சேஷபூதனா இருக்கிறதுனாலே பாகவதர்களுக்கு சேஷபூதன், எம்பெருமான் பாகவதர்கள் தவிர மிச்ச யாருக்கும் நான் சேஷன் அல்லன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சிருந்தேன். தெரிஞ்சிருந்தது மாத்திரம் இல்ல, அதை ஏத்துனேன். ஓம் அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரணவம். ஏன்னா இந்த ஓம்னு ஏன் இந்த பிரணவத்தை இங்க முதல் அதெல்லாம் வச்சிருந்துக்காருனா, இங்க ஓம்ங்கிற சப்தத்துக்கு ஏற்றுக்கொண்டு அப்படியே ஆகட்டும் என ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம். ஆனா இங்க அந்த யோஜனையை திருமந்திரத்தினுடைய அர்த்த விசேஷம் காட்ட போறாருங்கிறதுனால, திருமந்திரத்திற்குடையதான முதல் அக்ஷ முதல் பதம் ஓமித்தே காட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பிரணவத்துல காட்டப்படக்கூடியதான இந்த பகவத் சேஷ சதசேஷத்துவ நிவர்த்தி பரசேஷத்த நிவர்த்தியை காமிச்சுக்கிற அன்யோசிதாம் சேஷதாம்ங்கிறது எனக்கு இதனால் ஒண்ணு இருந்தது. இப்ப அனன்யோசிதாம் சேஷதாம் தேவரீர் தவிர வேற யாருக்கும் நான் சேஷபூதன் அல்லன். ஏன்னா தேவரீர் ஒத்தன்னா சேவா யோக்யம், சேவா யோக்யோதி போக்ய சுப சுபகதனு சர்வ போக்யாதிசாயி. திருவாய்மொழியினுடைய முதல் பத்தினுடையதான 100 பாசுரம், உயர்வர உயர்நலம் தொடங்கி பெருமான் ஏழ்படை பாசுரம் பரியந்தமான 100 பாசுரங்களுடைய ஹிருதயம் என்ன அப்படின்னா, சேவா யோக்யா, எம்பெருமான் ஒருவனே சேவிக்க தகுந்தவன். அப்ப ஒருவனே சேவிக்க தகுந்தவன்னா நமக்கு என்ன ஏற்படணும்னா, அனன்யோசிதாம் சேஷதாம். இந்த அனன்யோசிதாம் சேஷதாம், நான் எம்பெருமானை தவிர வேற யாருக்கு சேஷபூதன் அல்லன் அப்படிங்கிறத ஏற்படுத்துக்கிறதுக்காக தான் நான் எனக்கு சேஷபூதன் அல்லன், நான் பாகவதர் அல்லாதவருக்கு சேஷபூதன் அல்லன், பாகவதர்களுக்கும் பகவானுக்குமே சேஷபூதன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அன்யோசிதாம் சேஷதாம் அப்படின்னு. சரி, இதுக்கு மேல தேவரீர் என்ன பண்ணணும்னா, இது பிரணவத்தினுடையதான அர்த்தம். நான் அகாரயே ஆயேவம் அப்படின்னு பிரணவ சப்தார்த்தம். இதுக்கு மேல நமசப்தம் இருக்கு. நமசப்தத்துல எனக்கு என்ன இருக்க கூடாதுன்னா, சொஸ்வாதந்திரிய நிவர்த்தி. இந்த சொஸ்வாந்திரிய சுவாதந்திரியங்கிறது அவித்தியினாலே, அனாதி அவித்தியினாலே நான் எனக்கு சுதந்திரன், நான் சுதந்திரங்கிற பிரம்மம் ஏற்படுறதோ இல்லையோ, அதனுடைய நிவர்த்தியை பிரார்த்திக்கிறார். சுவாதந்திரியாதிமயீம் அபோஹ்ய மகதீம் அத்யாம் அவித்யா ஸ்திதிம் மயி, எனக்கு என்னிடத்துல மகதீம் ஆத்யாம் ரொம்ப பெரியதாய், நீண்ட நாளா எனக்கு முன்னாடி ஏற்பட்டது எத்தனை எத்தனையோ ஜென்மாந்திரங்களா தொடங்கக்கூடியதான அவித்யா ஆத்யாம் அவித்யா ஸ்திதிம் ஆத்யை முதல் முன்னதான முன்னால் உண்டானதான அவித்யா ஸ்திதிம் அஜானத்தினுடையதான ஸ்திதியா இருக்கிறது எதுனா, சுவாதந்திரியாதி சுதந்திரம். ஆதி சப்தத்தினாலே சுதந்திராத்ம பிரமம் தேகாத்த பிரமம் நிரீஸ்வராத்ம பிரமாதிகள்லாம் சேர்த்துக்கிற. சுவாதந்திரியாதிமயீம் அபோஹ்ய, என்னிடத்துல இதெல்லாத்தையும் அபோஹ்ய போக்கடிக்கப்பட்டவனாக ஆகணும். இது நமசப்தத்தினுடையதான அர்த்தம். பிரணவத்துல திருமந்திரத்துல கூட நமசப்தார்த்தம். நித்யோத்சம்சம குணயோ யாயா மனாயா தசதா. நான் இத போக்கடிச்சிட்டோம்னா நான் எங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்தியமா வைகுண்டத்துல இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே அப்படின்னு சொன்னா போல. இதுக்கு மேல நாராயண சப்தார்த்தம், நாராயண சப்தத்துக்கு மேல இருக்கக்கூடியதான ஆயங்கிற சதுர்த்தி விபக்தியினுடையதான அர்த்தம் இது. நித்யாசங்க்ய விசீம பூதிஹி. நித்ய அசங்கிய நிசீம பூதி விபூதிஹி, நிசீம பூதிஹி என்றைக்குமே எப்பொழுதுமே எண்ணில் அடங்காததாய், அசங்கிய அசங்கியனா எண்ணில் அடங்காததாய், விசீம எல்லையற்றதாய், பூதிஹி ஐஸ்வர்யம், குணயோஹோ யாயாம் அனாயா சதா. இப்படிப்பட்டதான அந்த லோகம் இருக்க, வைகுண்டத்தில் இருக்கக்கூடியதான அனுபவம் எப்படி இருக்கு? சேவா சம்பதம், தேவதையருடைய சேவா சம்பத், சேவையாகிற ஐஸ்வர்யம், விபத் விஸ்வதி விஷ்ணோஹோ சம்பன் நாராயண ஸ்மிருதிகின்றது. அதனால தேவரீருடையதான கைங்கரியம் தான் எனக்கு ஐஸ்வர்யம், அதனாலதான் லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு வால்மீகி பகவான் காமிச்சார். அப்படி சேவா சம்பதம் யாருக்கு பண்ணணும் அப்படின்னாரு. கீழ் முன்னாடி பூர்வார்த்தத்துல முதல் பாதத்திலேயே ரெங்கற்று பட்டேன்ற இங்க சொன்னார் இந்திரேஷ, இந்திராயாகா ஈஷா இந்திரேஷா, இந்திரான்னு சொல்லக்கூடியதான பெரிய பிராட்டியாருடைய இருக்கக்கூடிய தேவதை. நாராயண சப்தம் அதுல ஸ்ரீ சப்தம் இல்லாட்டி கூட நான் ஸ்ரீமன் நாராயணாங்கிற சப்தம் இல்ல, ஸ்ரீமதே ஸ்ரீமன் நாராயணாயன் இல்ல, ஓம் நமோ ஸ்ரீமன் நாராயணாயன் இல்ல, ஓம் நமோ நாராயணாயன் தான் இருக்குது. இருந்தா கூட நாராயண சப்தம்னு சொன்னாலேயே அந்த தத்துவமே என்ன அப்படின்னா பிராட்டியோட கூடினதான தத்துவம். அதனால நான் கைங்கரியம் பண்றது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தான் கைங்கரியம் பண்ண போறோம். இதுதான் இந்த இடத்துல நாராயண அஷ்டாட்சரத்துல நாராயண சப்தம் சொல்லிடுத்து, அந்த நாராயணாயன் அந்த பலத்தை சொல்லச்சே வெறும் நாராயணாயன் சொல்லிடுது. அத விசதீகரணம் பண்றதுக்காக தான் துவயம் என்ன பண்ணிட்டு ஸ்ரீமதே நாராயணாயன் அதை இன்னும் வெக்தமா சாதிச்சு. அப்ப இந்த துவயத்து அஷ்டாட்சரத்தினுடைய விவரணம் தான் துவயம். அதனாலதான் தேசிகன் என்ன சொன்னார், அஷ்டாட்சர திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயக நிஷ்டனாகை அப்படின்னு திரும்ப சீமசாரத்துல சாதிச்சோம். அப்ப திருமந்திரத்துல இந்த ஞானம் ஏற்படுறது, அந்த ஞானத்தினுடைய ஒரு பரிபாகம் தான் துவயத்துல கிடைக்கிறது அப்படிங்கறதுனால திருமந்திரத்துல நாராயணங்கிற சப்தத்து நாராயணாயங்கிற சப்தத்துல சொன்ன அர்த்த விசேஷம் தான் ஸ்ரீமதே நாராயணாயன். அங்க இன்னும் வியக்தமா அந்த பிராட்டியோட கூடின எம்பெருமானுக்கு தான் இவன் கைங்கரியம் பண்ண போறாங்கிறத காமிக்கும். அப்ப இந்திரேஷ யுவயோஹோ, யுவயோஹோ தேவரீருக்கும் பிராட்டிக்கும் ஒன்றொழியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதர் கண்டொழிந்தேன் அடைந்தேன் திருவடியே. நம்மாழ்வார் ஒன்றொழியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால்தான் இந்திரேஷ யுவயோஹோ ஐகாந்திகாத்யந்திகி, ஐகாந்திகாத்யந்திகி உமக்கு சர்வவித சர்வசேஷ சர்வாவஸ்தோசிதமான சர்வவித கைங்கரியங்கள், சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான சர்வவித கைங்கரியங்களையும் பண்ணணும்னு ஆசை. அத்த தேவரி எனக்கு அனுகிரகிக்கணும். எப்படி அனுகிரகிக்கணும்னா எனக்கு இது நாள் வரலும் இந்த அகங்காரம் சுவாதந்திரியாதி பிரமம் இருந்ததோ இல்லையோ அந்த பிரம நிவர்த்தி பூர்வகமா அனுகிரகிக்கணும். ஏன்னா நான் இன்னைக்கு தேவரியருடையதான தேவரையர் சேஷி என்றும் நான் சேஷன் என்றும் நான் நிருபாதிக சேஷன் என்றும் நான் தேவரியருக்கும் பாகவதர்களுக்கே சேஷபூதன் என்றும் ஒத்துருக்கேன். இதனால வரலும் தேவரையர் தொம்மேன்னு சொன்னா கூட அகம்மேனு திமிர பண்ணக்கூடியதான அகங்காரத்தோடு இருந்தனா ஆச்சாரியாருடையதான அனுகிரக விசேஷத்தினாலே தேசிகோமே தயாளுகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியாரோட அனுகிரகத்தினாலே நான் தேவரீரை சேர்ந்தவன் ஒத்துருக்கேன். அதனால தேவரீர் எனக்கு அனுஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக இஷ்டப்பிராப்தியா இருக்கக்கூடியதான தேவரீருடையதான கலையத்தை சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான சர்வவித கைங்கரியங்களையும் தேவரீரும் பிராட்டியும் முகப்பே கூவி பணிகொள்ள வேணும் அப்படிங்கிறதாக திருமந்திரத்தினுடைய ஏழாவது யோஜனையா இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாதிக்கிறார். ஓமித்யபகம்ய ரங்கதிருபதே அன்யோசிதாம் சேஷதாம் ஸ்வாதந்திரியாதிமயீம் அபுஹ்யமஹதீம் ஆத்யாம் அவித்யாஸ்திதிம் நித்யாசங்க்ய விசீம பூதி குணயோ யாயாம் அநாயாசதஹ சமமில்லாதபடி சேவா சம்பதமிந்திரேஷ யுபயோ அநாயாசதஹ சேவா சம்பத். ஏன்னா சேவா துக்க மூலத்வாத் சேவாத்வா, சேவா துக்க மூலம் சேவாத்வாத் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கு. சேவையானது துக்க மூலமாச்சே துக்கத்து காரணமாச்சேன்னு கேட்டார். ஏன்னா அர்த்தமனுக்கு போய் நம்ம கைங்கரியம் பண்றதுனால நமக்கு துக்கம் தானேன்னு கேட்டார். அது பகவத் விதரித்த விஷயங்கள்ல தான் சேவை துக்க மூலம், பகவத் விஷயத்துல சேவையானது சுகசாதனம்னு நம்ம சித்தாந்தம் பண்ணிருக்க. அதனால சொன்னார் அனாயாசதா சேவா சம்பத், தேவதீருடைய கைங்கரியமாகிற செல்வம் சேவா சம்பதம் இந்திரேஷ இவையோ ரங்கநிருபதே இந்திரேஷ இவையோஹோ ஐகாந்திகாத்யந்திகி. உமக்கு ஏகாந்தமான கைங்கரியங்களை பண்ணணும், தேவதற்கு முகப்பே முன்னோர் தேவரையுடைய முகோல்லாசத்துக்கு தகுந்ததான கைங்கரியங்களை அடியன் பண்ணணும். அது மாதிரி தேவரையர் என்னுடைய நிவர்த்தி அனுஷ்ட நிவர்த்தி பூர்வகமாக சேஷத்த ஞானம் ஏற்பட்டு இருக்கக்கூடியதான அடியனுக்கு, தேவரையருக்கு சேஷபூதங்கிறது ஏற்றிருக்க கூடியதான அடியனுக்கு அனுஷ்ட நிவர்த்தி பூர்வகமான எனக்கு இந்த இஷ்ட பிராப்தியை பண்ணி வைக்கணும்னு திருமந்திராப்தத்தை காமிக்கிறார். ஓமித்யபிபதம்யதங்கநிருபதேரன்யோசிதாம்சேஷதாம்சாதந்த்ர்யாதிமயீமபோஹ்யமஹதீம்அத்யாம்வித்யாஸ்திதிம்நித்யாசங்கவிசீமபூதிகுணயோர்யாயாமநாயாசதஹா சேவாசம்பதமிந்திரேஷ இவயோ ஐகாந்திகாத்யந்திகீம். கவிதாருக்குசிம்ஹாயரல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஃ. Thank you.